திட்டிடாதே. ஏன்னா பே பழசெல்லாம் பறந்து போயே போயாச்சே. பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே. ஏன்னா பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். என் பேணி தான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே. இன்பு என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. இன்பு என்பே நீதானே, எந்த தெம்பே நீதானே. முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. திட்டிடாதே. என்ன பே பழசெல்லாம் பறந்து போயே போயாச்சு. பே அந்த சிரிப்பை நிறுத்திடாதே. என்ன பே இனி அதுதான் மாய வேலை நாயாச்சு. இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன். துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்து